முக்கனிச்சுவையே வருக, முத்தமிழ் கவியே வருக, முக்கனிச்சுவையே வருக. காதலனும் தீவினிலே காலங்கள் நாம் வாழ நாள் வந்தது. முத்தமிழ் கலையே வருக, முக்கனிச்சுவையும் தருக. காதலனும் காலங்கள் நாம் வாழ நாள் வந்தது. முத்தமிழ் கலையே வருக, முக்கனிச்சுவையும் தருக. கண்கள் மீது ஜாடை நூறு நான் பார்க்கிறேன், கவிதை நூறு தானே வந்து நான் பாடினேன். மூடாத தோட்டத்தில் ரோஜாக்கள் ஆட நீனோடு நீ ஆட ஓடி வா. காணாத சொர்க்கங்கள் நான் காணத்தானே, பூந்தென்றல் முத்தமிழ் கலையே வருக, முக்கனிச்சுவையும் தருக. சந்தம் கொள்ளும் தமிழ் காதல் சிந்து கொஞ்சம் கெஞ்சும் வண்ணம் ஒரு ராகம் சிந்து. நெஞ்சம் எந்தன் மஞ்சம் அதில் அன்பை தந்து தந்தோம் தந்தோம் என்று புது தாளம் சிந்து. வார்த்தைக்குள்ளடங்காத ரசமான சரசம் நானாட சொந்தம். இன்பம் கோடி முத்தமிழ் கவியே வருக, முக்கனிச்சுவையே வருக. காதலனும் தீவினிலே காலங்கள் நாம் வாழ நாள் வந்தது. முத்தமிழ் கவியே வருக, முக்கனிச்சுவையே வருக. தமிழ் கலையே வருக, முக்கனிச்சுவையும் தருக. ஓ